धरन கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பியேம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பியேம் கண்ணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணேம் கண்ணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணேம் வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்று நடுவேம் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்று நடுவேம் நரர்களுக்கும் சுரர்களுக்கும் தலம் கொடுக்கும் நலமேம் நரர்களுக்கும் சுரர்களுக்கும் தலம் கொடுக்கும் நலமேம் எல்லோர்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே எல்லோர்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே என் நரசேயான் புகழும் இசையும் அணிந்தருளே என் நரசேயான் புகழும் இசையும் அணிந்தருளே என் நரசேயான் புகழும் இசையும் அணிந்தருளே